எப்படி இதிலே இருந்து பாதுகாப்பு பெற்று வெளியேவதற்கான ஒரே ஒரு கடைசி வழி என்ன? நாங்கள் செய்த வணக்கத்தின் மூலமாக, அல்லாவுக்காக வேண்டி செய்த வணக்கங்களின் மூலமாக அல்லாவிடத்திலே உதவியை தேடுவது. அன்பா அந்த சகோதர சகோதரிகளை சிந்தித்து பாருங்கள், அவர்களுடைய காலத்திலேயும் அவர்கள் அறிந்து வைத்திருந்த நபிமார்கள் இருந்தார்கள், அவர்களுடைய காலத்து உலமாக்கள் இருந்தார்கள், அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்த நல்லவர்கள் இருந்தார்கள். யாரை கொண்டாவது உதவி தேடினார்களா? இல்லை. என்ன சொல்கின்றார்கள்? வணக்கங்களின் மூலமாக, நாங்கள் செய்த அல்லாவுக்காக வேண்டி செய்த வணக்கத்தின் மூலமாக அல்லாவை நெருங்க வேண்டிய அவசியத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள். அதில் ஒரு மனிதர் கேட்கின்றார், யா அல்லா, நான் எப்பொழுதும் என்னுடைய தாய் தந்தைகளை மதிக்கக்கூடியவனாக இருந்தேன். எப்பொழுதாவது நான் என்னுடைய வேலைக்கு போய் திரும்பிவிட்டால், நான் பால் கறந்து வந்தால் அல்லது ஏதாவது ஒன்றை கொடுப்பதாக இருந்தால், முதன்மையாக நான் என்னுடைய தாய் தந்தையர்களுக்கு கொடுத்து விட்டுத்தான் என்னுடைய குடும்பத்தினர்களுக்கு கொடுப்பேன். ஒரு நாள் ஒரு வேலை காரணமாக நான் பிந்தி வந்து விட்டேன், சற்று தாமதித்து வந்துவிட்டேன். வந்து பார்க்கின்ற பொழுது எனது தாயும் தந்தையும் உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள், என்னுடைய குழந்தைகள் மனைவி இழுத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் வளமையாக நான் தாய் தந்தையருக்கு கொடுக்காமல் யாருக்கும் கொடுப்பதில்லை என்பதன் காரணமாக, என்னுடைய தாய் தந்தையர்களுக்கு கொடுக்காமல் என்னுடைய குழந்தைகளுக்கோ மனைவிக்கோ கொடுப்பதற்கு என் மனம் நாடவில்லை. எனவே அன்றைய தினம் என்னுடைய கையிலே அந்த பாத்திரத்தை வைத்துக்கொண்டு தாய் தந்தைகளை எழுப்பது கூட எனக்கு மனம் விரும்பாததன் காரணமாக அப்படியே அவர்கள் எழும்பும் வரைக்கும் காத்திருந்தேன். ஃபஜ்ருடைய நேரம் வரைக்கும் அவர்கள் எழும்பவில்லை. நான் விழித்து கொண்டு பார்த்து கொண்டே இருந்தேன். ஃபஜ்ருடைய நேரத்திலே அவர்கள் எழுந்ததற்கு பின்னால் அவர்களுக்கு முதலில் கொடுத்து விட்டுத்தான் என்னுடைய குழந்தைகளுக்கும் மனைவிக்கும் கொடுத்தேன். இது உனக்காக வேண்டி செய்யப்பட்ட நற்கரமாக இருந்தால் இறைவா, இந்த கஷ்டத்தில் இருந்து எங்களை விடுவிப்பாயாக என்று சொல்ல, அவர்களுக்கு அந்த பாறாங்கல்ல இருந்து ஒரு சிறிய இடைவெளி கிடைக்கிறது. அல்லாஹ் கொஞ்சம் அதை சற்று அப்புறப்படுத்துகின்றான், ஆனால் வெளியே செல்ல முடியாது. நபி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இரண்டாவது மனிதர் அவர் சொல்கின்றார், யா அல்லாஹ், எனக்கு என்னுடைய சாச்சாவுடைய ஒரு மகள் இருந்தால், எனக்கு உலகத்திலே மிக விருப்பமான ஒரு பெண், அந்த பெண்ணை அடைந்து கொள்வதற்காக நான் பலமுறை முயற்சி செய்திருக்கிறேன், ஆனால் அவள் அதற்கு இணங்கவில்லை. ஒரு சந்தர்ப்பத்தில் கடுமையான பஞ்சம், அவளுக்கு வாழ்வதற்கு கஷ்டம் வருகிறது. அவள் என்னை அழுகி என்னிடத்திலே உதவி கேட்கின்றாள். நான் அந்த நேரத்தில் 120 தங்க நாணயங்களை அவளுக்கு கொடுத்து, 120 தங்க நாணயங்களை கொடுத்து எனக்காக இணங்க வேண்டும் என்று அவளிடத்திலே வேண்டிய பொழுதும் கஷ்டத்தின் காரணமாக அவள் இணங்கிவிட்டாள். அவள் அதனை ஏற்றுக்கொண்டு விட்டாள். ஏற்றுக்கொண்டு அவளிடத்திலே பணத்தை கொடுத்து விட்டு நான் மோசமான வழியிலே ஈடுபடுவதற்காக முயற்சிக்கின்ற பொழுது அவள் ஒரு வார்த்தையை என்னிடத்திலே சொல்கின்றாள். என்ன சொல்கின்றாள்? உரிமையில்லாமல் முத்திரையை கிழிப்பதற்கு உனக்கு அல்லாஹ் அனுமதிக்கவில்லை என்று சொல்ல பொழுது உன்னை பற்றிய பயம் என்று உள்ளத்திலே வந்தது. அவளை அப்படியே விட்டுவிட்டேன். அந்த மோசமான செயலில் ஈடுபடவில்லை. உனக்காக பயந்து தான் அந்த விடயத்தை செய்தேன் என்று சொல்லி அந்த மனிதன் மீண்டும் பிரார்த்திக்கின்ற பொழுது சொல்கின்றான், இறைவா, அவளிடத்திலே கொடுத்த 120 தீனார்களையும் நான் திரும்பி பெறவும் இல்லை. அவளை அப்படியே விட்டுவிட்டேன். இது உனக்காக வேண்டி செய்யப்பட்டிருந்தால் என்னை ஏற்றுக்கொள்வாயாக என்று கேட்கின்றான். அந்த மனுடைய பிரார்த்தனையும் அல்லாஹாலா ஏற்றுக்கொண்டு இன்னும் சற்று இடைவெளியெல்லாம் கொடுத்து விடுகின்றான். ஆனாலும் வெளியே வர முடியவில்லை. மூன்றாவது நபரும் பிரார்த்திக்கின்றார், இறைவா, நான் ஒரு கூலியாளையை எடுத்து அவரிடத்திலே ஒரு வேலையை கொடுத்து அவர் அந்த வேலையை முடித்ததற்கு பின்னால் என்னிடத்திலே கூலியை கேட்கின்றார். நான் கொடுக்க மறுத்து விட்டேன். அவரும் போய்விட்டார். அதற்கு பின்னால் அவர் திரும்பி வரவில்லை. அவருடைய அந்த கூலியின் மூலமாக நான் என்ன செய்தேன்? அந்த கூலியை சேமித்து அவருடைய கூலியின் மூலமாக ஒரு மாட்டை மேய்க்கக்கூடிய ஒரு மேய்ப்பாளனையும் பெற்றுக்கொண்டேன். நாளடைவில் அவன் வந்து கேட்ட பொழுது நாளடைவில் அவன் தன்னுடைய கூலியை கேட்கின்றான். கேட்கின்ற பொழுது நான் அவனுக்கு சொன்னேன், இதோ மாடு இருக்கிறது, கூலி அந்த அங்கே மாட்டை மேய்க்கக்கூடிய நிற்கின்றான், அதுவெல்லாம் உன்னுடைய சொத்து என்று சொல்ல, இத்தக்கில்லா, மனிதனே அல்லாவை பயந்துகொள், என்னுடைய கூலியைத்தான் கேட்கின்றேன் என்று திருப்பி சொல்கின்றான். நான் மீண்டும் அதை காட்டி எடுத்துக்கொண்டு போகுமாறு சொன்னேன், அவன் எடுத்துக்கொண்டு போனான். எனவே இது உனக்காக செய்யப்பட்டிருந்தால் ஏற்றுக்கொள்வாயாக என்று சொல்லி அல்லாவிடத்திலே பிரார்த்திக்கின்றான். அந்த சகோதரர்களே, சிந்தித்து பாருங்கள், அந்த சந்தர்ப்பத்தில் அந்த பாறாங்கல் முழுமையாக விலகி அவர்கள் வெளியே செல்கின்றார்கள். இதன் மூலமாக இந்த வசீலா முறையைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படித்து கொடுக்கின்றார்கள். அன்பான சகோதரர்களே, இன்று வசீலா என்ற பெயரிலே யா முஹியுத்தீன் என்று சொல்கின்றார்கள், யா சையீதி சனதி என்று சொல்கின்றார்கள், யா கௌதி என்று சொல்கின்றார்கள், யா மததி என்று சொல்கின்றார்கள். இப்படியாக எல்லாம் ஓதிக்கொண்டு என்ன இதன் மூலமாக சொல்கின்றார்கள், இதுவெல்லாம் நாங்கள் வசீலாவாக அல்லாவிடத்திலே நேரடியாக எங்களுக்கு கேட்க முடியாததன் காரணமாக இவர்களை வைத்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்கின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, எந்த நபியாவது எந்த சஹாபாக்களுடைய காலத்திலேயாவது இப்படியான வழிமுறையை எங்களுக்கு காட்டித் தந்தார்கள் என்றால் இல்லவே இல்லை என்பதிலே எந்த சந்தேகமே கிடையாது. எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, சிந்தித்து பாருங்கள், எதற்காக சொல்கின்றோம்? நாளைய மறுமையில் அல்லாவுக்கு இணை வைத்தவர்களாக நீங்கள் மாறிவிடக்கூடாது. நீங்கள் தொழுகைகள், நீங்கள் நோற்ற நோன்புகள், இந்த வார்த்தைகளின் மூலமாக அழிக்கப்பட்ட சமுதாயமாக நீங்கள் மாறிவிடக்கூடாது. நீங்கள் கஷ்டப்பட்டு தொழுதிருக்கின்றீர்கள், இந்த தொழுகை பாதுகாக்கப்பட வேண்டும், இதனுடைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும், நீங்கள் சுவர்க்கத்தை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் சொல்கின்றேனே தவிர மாற்றமாக வேறு எந்த நோக்கத்துக்கும் சொல்லவில்லை. எனவே சிந்தித்து பாருங்கள், வசீலா என்பது இப்படியெல்லாம் சொல்வதல்ல, ஊழியாக்களின் மூலமாக வலிமார்களின் மூலமாக உதவி தேடுவதல்ல. வசீலா என்பது நன்மைகள் மூலமாக அல்லாவை நெருங்கக்கூடிய வழி மாத்திரம் என்பதை நாங்கள் புரிந்து எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்து கொள்ள வேண்டும். வல்ல அல்லாஹ் சத்தியத்தை புரிந்து வாழக்கூடிய, அதன்படி ஒழுகக்கூடிய நல்ல பாக்கியத்தை தந்து இணையை விட்டும் எங்களை தூரமாக்கி நாளைய மறுமையில் உயர்தரமான சுவர்க்கத்தை அடைந்து கொள்ளக்கூடிய நல்ல பாக்கியத்தை தருவானாக. வா ஹிருதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.